بسم الله الرحمن الرحيم. في الدروس الماضية كملنا ما يتعلق بالاسم الذي لا ينصرف يعني الممنوع من الصرف. On a fini ce qui nous a montré que l'auteur a pris un tartib différent de du matn d'origine. حتى الآن il va rentrer directement dans باب النكرة والمعرفة. Chose qui n'était pas le cas dans la Jérémie. وهذا ما يتعلق بالمعرفة والنكرة يحتاج إليه بالنسبة لما سيأتي بعده كالنعت والبدل وغير ذلك. Sauf que dans la Jumu'ah, elle avait commencé par le marfouat, fa'il, naib fa'il, mubtada wa khabar, je crois, et après il a fait ma'rifa wa nakira par rapport au na'at. Lui, il a commencé avant. Qala awwalan an-nakira. Qala al-ismu darban. Ahaduhuma an-nakira wa huwa al-asl. Fahamt al-asl fil asma tankir. تنكير. D'ailleurs dans l'ism mamnou masarf parmi les ilal on a pris le ta'rif car c'est un fort, c'est une chose qui sort de l'origine. Une chose qui sort de l'origine car la base dans les asma c'est le tankir. Donc l'alamiya c'est devenu une illa car elle sort de l'origine du ism qui est à la base tankir. Qala wa hiya kullu ismin sha'i'in fi jinsihi لا يختص به واحد دون آخر كرجل وفرس وكتاب. يعني أي اسم شائع يعني داخل في جنسه un nom qui se confond dans sa nature qui ne se distingue pas l'un de l'autre. مثلا جنس رجل le genre masculin les hommes. لو قلت جاء رجل ده رجل ما معنى هذا أي رجل من الرجال في جنس الرجال n'importe lequel parmi les hommes. Il se confond aux autres, se mélange aux autres. Il n'a pas de distinction particulière. On a dit un homme est venu. Donc ça peut être n'importe qui parmi les hommes. كرجل وفرس وكتاب. فلو قيل لك مثلا فعل هذا رجل qui a fait telle chose, tu dis c'est un homme qui l'a fait, à ce moment-là tu es en mesure de pouvoir suspecter n'importe quel homme, tu n'as pas plus d'éléments, tu dis c'est un homme, donc tout homme tu dis est un suspect potentiel. On dit potentiel comme ça, non, suspect comme ça on dit, ouais, est un potentiel suspect. Ça peut être un tel, ça peut être un tel, ça peut être un tel. On m'a dit que c'est un homme. Là, il n'y a que des hommes. Après, plus on rajoute des éléments, plus sa sélection, elle s'éclaircit. Éventuel suspect, après. C'est pas potentiel, c'est éventuel. C'est éventuel. Non, mais du potentiel, ça passe pas. C'est éventuel suspect. قال تقريبها إلى الفهم أن يقال النكرة كل ما صلح دخول الألف واللام عليه كرجل وامرأ وثوب أو كل ما وقع موقع ما يصلح دخول ألف واللام عليه كذي بمعنى صاحب. كذلك التعريف كي تسهيل وفاسيتي لشوز سي توس كي أكسبت دخول ال ألف واللام pour le rendre ma'rifa à la base. Ou alors tout ce qui prend la position de ce qui est en mesure d'accepter elle. Comme dit, bimana sahib. ذي سي من الأسماء الخمسة ذو طيب معنى الصاحب قال ثانيا المعرفة الضرب الثاني المعرفة وهي ستة أنواع كما قد مرت بنا معرفة sont les six catégories en dehors de ces catégories là tout le reste c'est quoi نكرة donc il أكثر il أكثر أولا المذمر qu'on appelle le domir وهو أعرفها car les معرف لا ترتيب ما هو الأعرف ثم الذي بعده ثم الذي بعده إلى آخره فأعرف المعرف الضمير ثم العلم ثم الإشارة ثم الموصول ثم المعرف بآدة يعني ال والسادس ما أضيف إلى واحد منها وهو في رتبة ما أضيف إليه إلا اسم المضاف إلى الضمير فإنه في رتبة العلم قص الترتيب d'accord ترتيب le dernier c'est le مضاف et il prend le niveau de ce à quoi il a été rendu mudaf. Illa al-mudaf il al-damir. Ce qui a été rendu mudaf au damir, il prend le niveau d'un ism alam. Ma wa sabab zakar al-muhakkik fi hada idh law kana fi rutbat al-damir lama sahha marartu bi zayd sahibik إذ الصفة لا تكون أعرف من الموصوف بل مثله أو دونه فهمت؟ لو قلنا لك مررت بزيد تمام؟ صاحبك لا صاحبك سيد كوا؟ سيد صفة دو كي؟ دو زيد سي المضاف أو ضمير était au niveau du Damir, ça veut dire que la sifa là aurait été A'raf mina al-Moussouf. Zayd, c'est Isma Alam. Et Sahibik, ça aurait été quoi? La sifa. Et il n'est pas permis que la sifa soit plus de haut niveau de ta'rif que le Moussouf. Donc de là, ils ont dit le Moussouf, il est Damir, fi rutbat al-Alam. Et fi rutbat al-Alam. Donc la sifa doit être soit comme le mot souf ou en dessous, pas plus. C'est pas un bedel. C'est un bedel, non? Là. Là, c'est un sifa. Car à la base, dans le sifa, comme tu vas le prendre, c'est qu'elle est basée sur un ism mushtaq. Qui à la base, c'est un wasf, comme ism fa'il, ism maf'oul. Fahamt? Adam. Ça va venir, Inch'Allah, dans les shurut de sifa qu'on n'a pas encore pris. وَيُسْتَثْنَا مِمَّا ذُكِرَ اسم الله تعالى فَإِنَهُ عَلَمٌ وَهُوَ أَعْرَفَ الْمَعَارِفِ بِالْإِجْمَعِ لفظ جلالة, Allah, c'est un ism alam. Et c'est un wasf également, comme on l'a pris dans le Qadim Musla. Ma'na al-ilah, ma'na al-ma'lou, al-ma'boud. C'est un wasf et c'est un ism alam. Mais il est a'raf min kulli shay. Et ça avec l'ijma'. Bil-ijma'. Qala bada al-an bil-awwal, wa huwa al-dhamir ou al-mudmar. Les deux, on peut dire les deux. Faslun. المذمر والضمير à la base مذمر c'est اسم مفعول de أدمر qui veut dire الإخفاء أدمرت شيئا في داخلي أي أخفيته chose que j'ai retenu contenu en moi Hatta lorsqu'on dit Adhamir, Fidhamirik, c'est-à-dire dans ta conscience, dans ton fort intérieur. قال اسمان لما وضع للمتكلم كأنا أنا متكلم qu'on appelle en français l'orateur أو مخاطب كأنت l'interlocuteur أو غائب l'absent كهو فهم الضمير يستخدم لهذه الأشياء ثلاثة وينقسمه إلى مستتير وبارز مستتير يعني non apparent et بارز qui apparent أولا الضمير المستتير فالمستتير ما ليس له صورة في اللفظ يعني لا تراه أي مستتير لا تراه وهو إما مستتير وجوبا كالمقدر في donc cette istitar cette non apparition elle est soit obligatoire soit permise on appelle ça le muqaddar الآن يبدي à quel moment est-ce qu'il est obligatoirement dissimulé non apparent أولا في الأمر الواحد المذكر كإضرب وقم هذا الأول فهنا الضمير مستتير وجوبا Et si on te dit « Idrib anta »« Anta » là, ce n'est pas un fa'il. C'est un taukid du damir mustatir. « Intabil à hada »« Hada wa l'awwal »« Thani wa fi al-muzali al-mabdu bita khitab al-wahid al-muzakkar »« Ka taqoum wa tadrib »« Fa fi taqoum »« Hada fi al-muzali marfu »« Aramatu rafi al-dhamma » وفاعل ضمير مستتير وجوبا تقديره أنت هنا ضمير مستتير وجوبا وفي المضارع المبدو بالحمزة كأقوم وأضرب أو بالنون كنقوم ونضرب أي للمتكلم فهمت؟ الضمير الإعراج المتكلم يكون مستتيرا وجوبا أقوم أي أنا لكن أنا إلي مستتير أضرب أي أنا مستتير نقوم أي نحن مستتير dans ces situations là il est مستتير وجوبا avec le مخاطب avec le متكلم et متكلم pluriel également Et là, on parle du masculin. On parle du masculin. ثم قال ثاني وإما مستتير جوازا. Maintenant, il est soit non apparent, mais de façon permise. Ce n'est pas obligatoire. كال مقدر في نحو زيد يقوم وهند تقوم. على في ماذا الغائب. مذكرا كان مؤنثا. ولا يكون المستتير إلى الضمير عرف إما فاعلا أو نائب فاعل donc ce dernier مستتير peut-être que deux choses il n'a que deux يعرب soit c'est un فاعل et soit ça va être un نائب فاعل donc il est في محل ماذا عرف donc هذا ما يتعلق بالمستتير ثانيا الضمير البارز celui qui est apparent والبارز ما له صورة في اللفظ وينقسم إلى متصل ومنفصل فهمت البارز celui qui est apparent et deux sortes attaché ou détaché وهنا تنبيه كما ذكرنا أن المستتير في قسم ماذا c'est le, dans lequel des deux il rentre متصل attention contrairement à ce qu'on pourrait penser le مستتير dans le مستتير il rentre dans le قسم du متصل car il est lié à son فعل دائما هكذا قال فالمتصل celui qui est attaché هو الذي لا يفتتح به بالنطق ولا يقع بعض إلا كأت قمت وكيف أكرمك فهمت المتصل on ne peut pas commencer par un domaine المتصل on ne peut pas dire tout قام فهمت وكذلك لا يقع بعض إلا بجي مثلا ما ذهب إلى تأ C'est-à-dire ma dhahaba il anta. Fahimta hada? Ba'd illa ma yaqa' abadan wa la yubda bihi al-kalam. Comme kumtu, là tout c'est lui le damir muttasil. Wa akramaka, là le tout il est fi mahal raf fa'il. Wa akramaka, le kaf muttasil fi mahal nasb maful bihi. Wa al-munfasilu, celui qui est détaché, à l'axe. Ma yuftatahu bihi an-nutq wa yaqa' ba'd illa. Nahu ana mu'minun wa ma qama illa ana. Tamam. On peut commencer par ce domaine là ana et peut tomber après illa ma qama illa ana. Et ce munfasil peut être fi mahal raf, fi mahal nasb. Tamam. أما في محل جر أنا ما أعرف للمثال أنا كأنت ما أعلم إلى هذا وإلا دك الضمير يفين في محل جر إلى تشي وحرف جر هو المضاف إليه قال أقسم المتصل بحسب مواقعه من الإعراب من Quels sont les irabs par rapport au muttasil? Ou en kassimu le muttasil, il est marfou, wa mansoub, wa majrour. Kama kulna l'an. Fal marfou'u nahu darabtu, wa darabna, wa darabta, wa darabti, wa darabtuma, wa darabtum, wa darabtunna, wa daraba, wa daraba, wa darabu, wa darabat, wa darabata, wa darabna. Fakul adi damayir, fi mahal raf, fa'il. ضمائر متصلة يذكرنا dans tout ce qui commence par tout le ضمير c'est seulement tout et le reste sont des حروف attachés والمنصوب نحو أكرمني وأكرمنا وأكرمك وأكرمك وأكرمكما وأكرمكم وأكرمكن وأكرمه وأكرمها وأكرمهم وأكرمهن فهنا الضمير هو متصل في محل نصب مفعول به et dans أكرمني c'est quoi ce nun qui est avant le ya أكرمني نون الوقاية c'est une forme de passerelle entre la fatha du lem du fi'l et le ya parce que le ya qu'est-ce qui lui convient seulement devant à la base le ya kasra là tu peux passer d'une dans ce hal là d'une fatha au ya directement donner le wiqaya wa kadhalik fi dhamair Le vrai zamir, c'est le kef, tout seul. C'est un akrama kuma. Le zamir, ce n'est pas kuma entier. C'est ku, fakat. Mim, hada, harf, alamat al-jam. Ou al-alif. Ou mim, afwan, mim, l'imad. Ou al-alif, alamat al-tasniya. Ou akaza. Hada, on a cité déjà dans al-mumtia. قال والمجرور قال كالمنصوب إلا أنه دخل علي عامل عامل الجر نحو مر بي ومر بنا إلى آخره ومر بك ومر بك ومر بكما كذا المتصل المتصل المتصل المتصل كله متصلة Allez, écoute, là, je ne connais pas d'exemple de Damir Munfasil Majrour. À part celui que. L'exemple, Ana Ka Anta. Il n'y a que celui-là que j'ai entendu. Et c'est peut-être une exception. Ça, tu ne dis pas Ana Ka Ka. Ou Anta Kana. قال أقسم المنفصل بحسب مواقعه من الإعراب. Maintenant, pareil que l'autre, par rapport à l'Arab, pour le munfasil, le détaché. وين القسم المنفصل إلى مرفوع ومنصوب حتى هو يذكر ليس فيه مجرور إلى المثال الذي قلت لك. طيب 12 كلمة 12 مو وهي أنا ونحن وأنت وأنت وأنتما وأنتم وأنتن وهو وهي وهما وهم وهن. هذا المنفصل كي في محل رفع. فكل واحد من هذه الضمائر إذا وقع في ابتداء الكلام فهو مبتدا. نحو أنا ربكم. طيب أنا ربكم ما يعرب أنا ربكم؟ أنا ضمير أو مبتدا مرفوع. لا ضمير مبني على رفع مبتدا مبني على الفتح في السكون على السكون في محل رفع مبتدا. نعم ربكم ربكم خبر ربو خبر مضاف كن ضمير متصل مع مضاف إليه ربكم خبر نعم. ونحن الوارثون نفس إعراب نحن مبتدأ والوارثون خبر. وأنت مولانا فأنت هنا مبتدأ يعني ضمير في محل رفع مبتدأ ومولانا خبر. وهو على كل شيء قدير. أين الخبر؟ على كل شيء قدير. لا فكر. Si on disait le, quand je t'expliquais le mutada le khabar, tu les trouves, si tu trouves tous les deux, la phrase elle est complète. Si je te dis wa huwa ala kulli shay'in et je m'arrête, elle, tu sauras qu'il y a un résultat. Là. Là. Donc ça peut pas être un khabar. Donc il est où le khabar? Si je te dis wa huwa qadir, ça se dit ou ça se dit pas? La phrase elle est خلاص. وهو قدير إلى على كل شيء قدير متعلق بقدير على بس هو قدير على كل شيء ليه تي مقدم بوكوا pour montrer l'importance de la chose. Donc le jar majeur comme tu dis مثلا زيد في الدار جالس. Mais qu'on aurait pu dire Zaidoun Fiddar. Mais il y aurait un petit bas. Fahimt? Fahada fi mahal raf. Wal mansoubu isna ashara kalima kazalik. 12 termes. Wa iyaya, wa iyana, wa iyaka, wa iyaki, wa iyakuma, wa iyakum, wa iyakunna, wa iyahu, wa iyaha, wa iyahuma, wa iyahum, wa iyahunna. وهنا كما ذكرنا الضمير هو إياه فقط. أما الباقي بعده حروف. الضمير هو إياه. فهذه الضمائر لا تكون إلا مفعولا به نحو إياك نعبد. وهذا كلام في نظر. Quand tu dis que ce ضمير ne peut être que مفعول به. Il peut être également خبر كان. Comme lui-même va le montrer en exemple à la fin du fasl. D'accord. Il peut être également خبر كان. Donc إياك نعبد. إياك هنا مفعول به يعني ضمير منفصل مبني على الفتح في محل نصب مفعول به مقدم. Ou plutôt même dire la soukoun. Car c'est le alif, la vraie lettre du domir. Et pas le kef. Nam. Même dire la soukoun. Et pas la fatra. Et les mafoulbi moukaddam. إياكم كانوا يعبدون. نفس الشيء. وفعل يعبد إياكم كانوا يعبدون. إياكم. approximatif sans tafsil. C'est quoi les يعبد إياكم؟ إياكم أفعل به. نعم. أفعل به. De quel verbe? Et n'a amilo? Kanu. Ça aurait été kanu, ça aurait été khabar kana. Et non pas ma folbi. Kanu yabouzoun. Bon, j'ai faim dans l'ordre. Ma folbi. Ma folbi, ça rien. Ma folbi, rien. Le khaddam? Non, c'est pas ma folbi. Kanu yabouzoun. Kanu. ناقص ناصخ لا محل له من العرب يعبدون الواو كانوا واو دو كانوا اسم كان اسم كان يعبدون خبر كان نعم جملة فعلية في محل رفع طيب دونك سي كوا العامل دو اياكم Ma phobie de quoi? Yakoum. Yaboudoun. Naam, Yaboudoun. Thumma kammel bi koulihi. Huloul al-zamir al-munfasil makin al-muttasil. Faites de mettre le zamir al-munfasil à la place du muttasil. Wa mata ma amkana an yu'ta bi zamir muttasilan. Fala yajouzu an yu'ta bihi munfasilan. Fala yuqalu fi nahwi kumtu qama ana. Voilà, fi akramaka, akrama iyaka. Ça, c'est l'arrêt qu'on avait pris. La yajouz al-infisol, fi imken, al-tisol. Donc, tu peux faire un tisol, tu pourras devenir un damir muttasil. Un munfasil, la fois. Ma yajouz, comme il l'a dit. Tu dis pas, comme ana. Ou, donc, quand tu dis akramaka, tu dis akrama iyaka. Ma yukala hada. Tu es obligé de dire akramaka. À part, fi. بعض حالات يذكرها إلا نحو سلنيه أو كنته فيجوز الفصل أيضا نحو سلنيه إياه وكنت إياه الضابط c'est quoi pour pouvoir faire cela يذكره ضابط الأول دون سألنيه أن يكون الضمير ثاني ضميرين تجعل كده ضمير أولهما أعرف من الثاني وليس مرفوعا donc le premier là c'est quoi comme ضمير يا متكلم est-ce qu'il est مرفوع لا il est في محل نصب مفعول به سألني تمام تمام à ce moment là le deuxième Tu peux le faire munfasil. Il est moins araf que le premier et le premier n'est pas fi mahal araf. Donc tu peux. Ça tu peux dire kadhalik Demande-le moi. Tu peux dire مثلاً سألك إياه. Tu peux dire سألك إياه وسألك إياه. Le كيف là, il est أعرف من ال. Il est أعرف من ال. المخاطب أعرف من الغائب. والمتكلم أعرف من ال. من المخاطب والغائب. D'accord. Le أعرف c'est متكلم. Après c'est المخاطب. Après c'est الغائب. Ça, c'est le dhabit l'awwal. Athani, kuntu iyahu, ma wa dhabit, an yakuna dhamir khabaran nikana wa ihda khawatiha. Nahu, kuntuhu. Donc, si ce dhamir, c'est le khabar de Kana ou Yahda Khawatiha, tu peux le rendre Munfasil. Donc la preuve, ce qui s'oppose, ce qu'il a dit tout à l'heure, quand il a dit que le Munfasil, Mansoub, peut-être qu'il va faire le bihi. On dit là, il peut être khabar Kana Kazalik. Comme il le dit là, Kuntu Iyahu. Dans le sens, c'était moi, lui. حكم الضمير والفاظ الضمائر كلها مبنيه لا يظهر فيها الاعراب ضمير دائما من المبنيات ولا يبقى صح فهمت هذا مساسي اول المعارف والضمير وغدا ان شاء الله سناخذ العلم وممكن معه اسم الشاره إذا في وقت فإلى هنا والحمد لله رب العالمين.